శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్ గురు పరంపరాయే నమః. ఇదివరంతో వాయు, అంత వాయుంగర మహాభూతం ప్రత్యక్షం, అది அந்த பிரத்யக்ஷன்றதுக்கு விரோதமாக அனுமானமாகவே இருக்கட்டமே என்று வைசேஷிகன்னா கேள்வி கேட்டார். அதற்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கு நியமங்கள்னா நீங்க சொல்ல முடியாது. நியமம் சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் இல்லையோ, அதனால இந்த நியமத்துக்கு கூட விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா ஆத்மாவில தன்னால ஆத்மாவை மானச பிரத்யக்ஷத்தினால அறிந்தால் கூட இதை மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்ம குணங்களை, ஆத்ம தர்மங்களை அதெல்லாம் அனுமானத்தினாலேயோ இல்ல சுயம் பிரகாசமாவோ தான் தெரிஞ்சுக்கணும். இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நியமம் ஆத்மாவில வராதுன்னு நீங்க சொன்னீங்கனாக்கா இப்ப வாயுல வராதுன்னு நான் சொல்லிட்டு போறேன். அதனால வாயு பிரத்யக்ஷம்தான் அப்படின்லாம் சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ இந்த மகா இது சிரேஷ்ட பிராணன் ஒண்ணு இருக்கு. பிராணன், இந்த பிராணன்றது என்னது? இது என்ன? வாயுவினுடைய ஒரு விசேஷம்தான். அது வாயுவினுடைய விசேஷம். பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் 4வது பாதம் அதுல வாயு கிரியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல 4 சூத்திரங்கள், வாயு கிரியே பிரதகபதேசாத் சக்ஷுராதிவஸ்துத சகசிஷ்டியா திவ்யா அப்படின்லாம் சொல்லி 4 சூத்திரங்கள்னால இந்த முக்கிய பிராணங்கிறது என்னது? இது என்னது? இது ஏன்னா இது வந்து ஒரு தத்துவமா சொல்ல முடியுமா? தனி தத்துவமா சொல்ல முடியுமா? தனி தத்துவமா சொன்னாக்க எதா விரோதம் உண்டா? அல்லது கிரியையா சொல்லலாமா? கிரியையா சொல்லலாமா? தத்துவமா சொல்லலாமா? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டு அங்க பதில் சொல்ற. நான் வாயு கிரியே, வாயுவே வா முக்கிய பிராணன்னு ஒன்னு சொல்ற மாதிரியோ, அது வந்து வாயுவே, வாயு மகாபூதமே முக்கிய பிராணன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அல்லது முக்கிய பிராணன்றது ஒரு தனி தத்துவம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி வாயு ஒரு வாயுனுடைய செயல் சொல்றா பாருங்க, அந்த செயலா என்ன? பிராணம்னா என்ன பண்றோம்? பிராணம் இழுத்து விடு, மூச்சு இழுக்கிறோம், மூச்ச வெளில விடுறோம், இந்த மாதிரி பண்ற மாதிரியோ, அதனால அந்த செயல் தான் அது அப்படின்னு சொல்றதா? இத மாதிரி எல்லாம் கேள்வி வரும். இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ற சூத்திரக்காரர் என்ன? வாயு கிரியே பிரதகோபதேஷா அப்படின்னு சாய்க்கிறார் சூத்திரக்காரரே. இத பாஷ்யக்காரர் ரொம்ப விளக்கி சொல்லியிருக்காரு. இத வந்து எப்படி சொல்றார் அப்படின்னாக்கா, வாயு மகாபூதமே இந்த பிராணன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, அங்க வந்து ஸ்ருதி இருக்கு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஹ சர்வேந்திரியாணி ச கம் வாயுஹ ஜோதிராபஹ பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பரமபுருஷனுக்கான பரமாத்மா அவனிடமிருந்து ஜாயத்தை உற்பத்தி ஆகிறது. எது? பிராணன், முக்கிய பிராணன் உற்பத்தி ஆகிறதுன்னு முதல்ல பிராணனை சொல்லி எடுத்து, அதுக்கப்புறம் மனஹ மனசு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் சர்வேந்திரியானுச்சு. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானுச்சு. அதன் பிறகு பாருங்க, கம் ஆகாஷம், அப்புறம் வாயு, வாயு ஜோதி, ஜோதிஹி அப்படின்றதுனால தேஜோ மகாபூதம், அதுக்கப்புறம் ஆபஹா அப்படின்றதுனால ஜலம், கடைசியில பிருத்வி அப்படின்னு சொல்றது. இப்போ வாயுதான் முக்கிய பிராணன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்ப இந்த கேள்வி வந்துடும், ஏன் இந்த உபநிஷத்து பிரிச்சு சொல்றது பிராணன் வாயு அப்படின்னு தனித்தனியா சொல்லிவிடுத்தே, பெருமாள் கிட்ட இருந்து தனித்தனியா உற்பத்தி ஆச்சு, வாயுவும் உற்பத்தி ஆச்சு, முக்கிய பிராணனும் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இப்ப இது மாதிரி உற்பத்தி ஆச்சுன்னு தனியா சொல்லும் பொழுது வாயுவே முக்கிய பிராணன் சொன்னா தவறு இல்லையா? ஏன்னா ரெண்டு தத்துவமா சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப இந்திரியங்களை மன சர்வேந்திரியானுச்சேன்னு ஒரே மாதிரி சொல்லி கொடுத்த உபநிஷத்து. ஆனால் பிராணனையும் வாயுவையும் தனியா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இந்த பிராணன் வாயுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, வாயுனுடைய கிரியை தான் இது அப்படின்னு சொல்லலாமா? கிரியைன்னு சொல்லலாமான்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கிரியைன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை, பிரமாணம் கிடையாது. ஏன் பிரமாணம் இல்லைன்னா ஸ்ருதியில அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை, ஸ்ருதியில அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சொல்லாததுனால அதையும் அங்கீகரிக்க முடியாது. ஆகவே இத வந்து ஒரு கிரியைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மீதி பூதங்களுக்கு எல்லாம் ஏதாவது கிரியை சொல்றது தானா? அதெல்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லையே. கிரியைன்னு எந்த பூதங்களுக்கும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி வாயுனுடைய கிரியை இந்த பிராணன்றது அப்படின்றதுக்கும் பிரமாணம் இல்லை. நமக்கு ஸ்ருதி தான் முக்கியம். அந்த ஸ்ருதி எங்கேயுமே சொல்லல. சொல்லாததுனால இது கிரியேனும் அங்கீகரிக்க முடியாது, கிரியேனும் அங்கீகரிக்க முடியாது. சரி, வேற ஒரு தத்துவம் இது, வேற ஒரு தத்துவமே சொல்லாமே. ஏங்க இப்ப நீதான் சொல்றீங்க தனித்தனியா வேதம் சொல்றது ஏதஸ்மா ஜாயதே பிராணா மனஹா சர்வேந்திரியானிச்சன் இருக்குது. அத மாதிரி இந்த வாயு பிராணன் தனித்தனியா தானே படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பிராணனை ஒரு தனி தத்துவம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து இந்த சிருஷ்டி பிரகரணம் இருக்கும் இல்லையோ, சிருஷ்டி பிரகரணத்திலையோ அல்லது தத்துவங்கள் இவ்வளவு அப்படின்னு சொல்ல சேவோ இந்த பிராணனை தனியா சொல்லவே இல்லை. பிராணனை தனியா எங்கேயுமே சொல்லல, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது சொல்ல தத்துவத்தை சொல்லல. ஏன்னா ஏற்கனவே சொல்றோம் பகவான பத்தி சொல்லச்சே தம் ஷட்விம்சம் 26வது தத்துவமா சில பேர் சொல்றார், இன்னும் சில பேர் 27வது தத்துவமா சொல்றார் அப்படின்னுட்டு சொல்றோம். உபநிஷத் வாக்கியமே இருக்கு, மந்திரிகா உபநிஷத்துல அதெல்லாம் சொல்றது. அதை சொல்லும் பொழுது இப்ப இவன் என்ன கேக்குறா, இது தனி தத்துவம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதற்கு பதில் இங்க உபநிஷத்துல எங்கேயாவது சொல்லணும். இந்த 26, 27 தான் சொல்றது, 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்களா இருக்கு, 25வது ஜீவ தத்துவம், 26வது பிரமாட்டம். காலத்து தனியா ஒத்துண்டுனாக்க 27, காலத்தை அந்த வஸ்துவோட சேர்த்து சொன்னாக்க 26 தான் அப்படின்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க முக்கிய பிராணம் 100 தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆயிடும், 28, 27 அப்படின்னு ஆயிடும். ஏன்னா சாயங்காலம் அவன் கிட்ட மரியாதை பண்றப்போம் அவனோட கண்டனம் பண்றப்போம் அவன் சொல்றது சரியா வராது. ஏன்னா சத்வம் ரஜஸ் தமசு அதெல்லாம் தனித்தனி திரவியம் அவ சொல்ற, நாம குணமா தான் ஒத்துட்டு இருப்போம். அப்படி எல்லாம் ஒத்துட்டாக்க நீ தான் 25 தத்துவம் சொல்லிட்டு 27 அங்கீகரிச்சுட்ட, அதெல்லாம் விரோத உரிமை அப்படின்னு சொல்றோம். அதனால இப்போ இந்த இது பிராணன்றது ஒரு தனி தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அதுலயும் விரோதம் வருது. என்ன விரோதம் வந்ததுன்னாக்க 26 தத்துவங்கள் மொத்தம், பெருமாள் ஒண்ணு ஜீவன் ஒண்ணு ரெண்டா எடுத்து, அதே மாதிரி 11 இந்திரியங்கள், 11 13 எடுத்து, அது மாதிரி தன்மாத்திரைகள் 5 பூதங்கள் அஞ்சு. இது 23 ஆயிடுத்து, 23. அதன் பிறகு பிரகிருதி, மகத்து, அகங்காரம், இது மூணும் சேர்த்து 26. இதான் நாம ஒத்துட்டு இருக்கோம், வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்டது அப்படின்னு நாம ஒத்துட்டு இருக்கோம். அப்படி அங்கீகரிக்கிற சமயத்துல அதுக்கு விரோதமாக நீங்க வந்து பிராணனை ஒரு தத்துவமா அங்கீகரிச்சாக்க அது 27, 28, 7 போகும். 7 போற தோஷம் இல்ல. ஆனா அந்த மாதிரி சுருதியில இல்லையே, இல்லாத ஒரு விஷயத்த போய் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால இது வந்து தனி பூதம் அல்லது தனி தத்துவம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்படி சொல்ல முடியாததுனால இந்த பிராணனை வந்து வேற என்னன்னு சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு பதில் என்ன சொல்ற நம்ம சித்தாந்தத்துல, வாயு மகாபூதம் அதனுடைய நிலை ஒரு தனி நிலை, தனி நிலைதான் இது. இதுக்கு உதாரணமே சொல்றோம், நாம வந்து இந்த விஷபுராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, வேணுரம் திரவிபேதேன வேத ஷட்ஜாதி சந்நியவது அப்படின்னு பராசரர் வந்து மைத்திரேயருக்கு உபதேசிக்கிறார். அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறோம் இல்லையோ, இந்த புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது முதல்ல ஒரு ரந்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 ரந்திரம் இருக்கும். இந்த முதல் ரந்திரத்துல நாம வந்து ஊதறோம், இப்படி குழல் ஊதும் பொழுது முதல் ரந்திரத்துல வாயால ஊதும், ஒரே காத்து தான். ஆனால் அந்த காத்து மீதி ரந்திரங்கள் இருக்கு பாருங்க, அதை மாத்தி மாத்தி அந்த காத்தை வெளில கொண்டு வரும் பொழுது அப்ப அதுக்கு பேர் வேற வேற, பேர் வேற வேற. இது ஷட்ஜம், காந்தாரம் அப்படின்னா அதுக்கு பேர் வேற வேற இருக்கு. இதெல்லாம் சங்கீத சாஸ்திரத்துல நிறைய சொல்லியிருக்கா. இப்போ வேணுரந்திர விபேதேன வேத ஷட்ஜாதி சங்கியவது, இது ஆத்மஸ்வரூபத்தை நிரூபித்த அவாவுதான் இருக்கிறார் அவ்வேதிகள்லாம். அதுக்கு பதில் எம்பிரமானவர் சாதிச்சிருக்காரு. இப்போ இங்கே நமக்கு எதுக்கும் உபயோகமா இருக்கு, ஒரே வாயு, ஒரே வாயு இந்த ரந்திரங்கள் வழியா வெளியில வரும் பொழுது அதற்கு பல பேர் வந்துடுறது. இது சங்கீத சாஸ்திரத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க கூட ஒரே வாயு தான் மகாபூதம், அது பல விசேஷங்களை அடையாது. சுவாமி வந்து அதுக்கு தனி உதாரணம் ஒண்ணு சொல்ற. இது எப்படி உதாரணம் சொல்றேன்னா, ஒரே ஜலம்தான், அந்த ஜலத்தை இது மேகம் அப்படின்னு அதுக்கு பேரு, அதே மாதிரி ஜலம்னு அதுக்கு பேரு, அத மாதிரி பனிக்கட்டின்னு அதுக்கு பேரு. காலமேக புலவன் மோர் வாங்கிட்டானோ, மோர் வாங்கிட்டாக்கா அந்த மோர் கையில வெயில் மோரை வச்சுட்டு இருக்கான், அந்த குட்டி சட்டியில கொடுத்துருக்காவோ, அந்த பொம்பளை ஒரே ஒரு பெரிய சட்டி அதுல எடுத்துட்டு வந்திருக்காவோ, ஊருக்கெல்லாம் மோர் கொடுத்துட்டு இருக்காவோ. அதுக்கப்புறம் இவன் இன்னும் சாப்பிடல காலமேக புலவன், அவ என்ன பண்ணா, சுவாமி குடு சுவாமி பாத்திரத்தை கூட நான் கிளம்பணும் அப்படிங்கிறார். அந்த சமயத்துல பார்த்தாக்க நிறைய ஜலத்தை குடிச்சிட்டா, மோர் அடியில தங்கெடுத்தோம், ஜலம் மேல நிக்கிறது. அப்ப அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டான், ஆஹா உனக்குதான் எத்தனை பேரு, மேல இருக்கச்ச கார் என்று பேர் படைத்தாய், மழை பெய் மழை பெய்யச்ச மழைன்னு உனக்கு பேரு, பூமியில வரைச்ச நீருன்னு பேரு, ஓடும் பொழுது ஆறுன்னு பேரு. ஆனா இந்த பொம்பளை கிட்ட வர்ற சமயத்துல மோர்காரி கிட்ட வரைச்ச மோருன்னு உனக்கு பேர் வந்துட்டு அப்படின்னு சொன்னான். இது பரிகாசம் பண்றதுக்கோசரம் அது வருது, பரிகாசம் பண்றதுக்கோசரம் அது வருது, பரிகாசம் பண்றதுக்கோசரம். ஆனா உண்மையிலேயே பாருங்க, இங்க ஒரே தீர்த்தம், அந்த தீர்த்தம் வந்து மேகம் அப்படின்னு சொல்லச்ச, கருமேகம் சொல்றோம், நீருண்ட மேகம் அப்படின்னு சொல்லச்ச, அதுக்கு மேகம்னு அதுக்கு பேரு. ஆனா அது கெட்டிப்பட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அத நாம என்ன சொல்றோம், பனிக்கட்டி அப்படின்னு சொல்றோம். உருகி போயிடுச்சுனாக்க இது ஜலம் அப்படின்னு சொல்றோம். ஜலத்தினுடைய பல நிலைகள், பல நிலைகளை தான் இந்த இடத்துல கணம், கணம் அப்படின்னாக மேகம்னு பேரு, ஜலம்னு பேரு, மேகம் ஜலம் பனிக்கட்டி இத மாதிரி எத்தனையோ பேர் இருக்குது. அந்த மேகம் சொல்றதுல பஞ்சாக்கணித்தி ஒண்ணு சொல்றது, அப்ரம் பவதி அப்ரம் பூத்வா மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதி அப்படின்றது. மேகம் பேரு, மேகம்னு பேரு, அப்ரம்னா அதுக்கு பேரு. அதாவது அப்ரம்னாக்க ஜலத்தை தாங்கிட்டு இருக்குது, பறிக்கிறது, ஜலத்தை பறிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்ரம். அது மழை இன்னும் கொட்டல. மேகம்னா என்ன சொன்னாக்கா பெய்யறது பாருங்க, அப்பதான் அதுக்கு மேகம்னு அதுக்கு பேரு. எப்ப ஜலம் பெய்ய, மழை பெய்ய ஆரம்பிக்கிறதோ அந்த சமயத்துல மேகம்னு பேரு. மழை பெய்யாம வெறும் கரு மேகமா நம்ம பார்த்தோம்னாக்க நீருண்ட மேகத்தை பாக்குறது, அதுக்கு அப்ரம்னே பேரு. எல்லாம் ஜலம்தான், ஜலத்தினுடைய பல நிலைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த வாயு அப்படிங்கிற ஒரு மகாபூதமானது பல நிலைகளை எடுத்துக்கிறது, பல நிலைகளை எடுத்துட்டு அதுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு. பிராணாபான வியான உதான சமானம் அப்படின்னு அஞ்சு அப்படின்னு சொல்றோம். இத எம்பெருமானாரே சூத்திரகாரர் சாய்க்கிறது சாய்க்கிறார். சூத்திரகாரர் வந்து பஞ்சவர்த்தி மனோவத்யபதிஷ்யதே அப்படின்னு சொல்றார். அதாவது வாயுனுடைய பல செயல்கள், பல ரூபங்கள், அதுதான் பிராணன் அபானன் வியானன் புதானன் சமானன் பேர் வாங்கிக்கிறது. அது எப்படின்னாக்க மனோவசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட சூத்திரக்காரர் மனசுக்கே பிரதாரணி சொல்றது. வெக்கம் ரோஷம் சித்தம் சங்கல்பம் இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஒரே மனசு அதனுடைய நிலைகள்லாம் பல விதமா இருக்கு. பல விதமா இருக்கிறதுனால அதுக்கு இத்தனை பேர்கள் இருக்குது. மனோவது அத மாதிரிதான் முக்கிய பிராணனுக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த முக்கிய பிராணனுக்கு இப்படி இருக்கிறதுனால இந்த நிலைகளை வந்து, அதாவது வாயுனுடைய நிலைகள் தான் முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்றோம். அந்த பிராணனுக்கு பஞ்சவர்த்தின்னு சூத்திரக்காரர் சொன்னார். ஆனால் இதோ பிரமாணங்களை கொண்டு பத்து விதமான நிலைகளை அடையிறது இந்த இது உடம்புல, உடம்புல பத்து விதமான நிலைகளை அடையிறது இந்த வாயுன்றது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால இப்ப என்ன எடுத்து வாயு அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நீங்க பாத்திருக்கோம், வெளியிலையும் வாயு இருக்கு, நம்ம உடம்புலையும் வாயு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற வாயு தான் முக்கிய பிராணன், சுவாசிக்கிறதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடியது முக்கிய பிராணன் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இந்த வெளியில இருக்கிற வாயுவானது முக்கிய பிராணனா மாறுமா? அது மாறாது. வெளியில இருக்கிற வாயு வச்சுட்டு நான் வந்து சுவாசிக்க முடியாது, என் உடம்புக்குள்ள இருக்கணும் அந்த பிராணபானம் தியானம் பிராணமானது. அது இருந்தாதான் என்னால சுவாசிக்க முடியும். அதனால உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய வாயுவானது பல நிலைகளை எடுத்துக்கிறது, பல நிலைகளை எடுத்துக்கிறதுனால அந்த வாயுவுக்கே முக்கிய பிராணன் அப்படின்னு ஒரு நிலை வந்து அந்த பேரை அது வாங்கிக்கிறது. அது என்ன அர்த்தம், பிராணயதி நம்மளெல்லாம் இருக்க வைக்கிறது, இந்த உடம்ப இருக்க வைக்கிறது, இந்திரியங்களை இருக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. அதனால பிராணாயத்த ஸ்திரிகத்துவம், பிராணாதீனமான ஸ்திதி அவைகளுக்கு எல்லாம் இருக்கு. அதனால இதுக்கு பிராணன்னு பேரு அப்படின்னு. இதெல்லாம் நிலைகள் தான், அந்த நிலைகளை தான் சொல்றது இந்த இடத்துல. ஆகவே இது தனி திரவியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முக்கிய பிராணன்றது தனி திரவியமா சொல்லலாமா அப்படின்னா தனி திரவியமா சொல்ல வேண்டாம். தனி தத்துவமா சொல்லலாமா, தனி தத்துவமாகவும் சொல்ல வேண்டாம். சரி, மூச்சு விடுறது, மூச்சு இழுத்து பிடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்ற மொழியோ அந்த கிரியைன்னு சொல்லாமா சொல்லலாமான்னாக்கா அதுவும் கிடையாது. அந்த செயல்கள் இருக்க கிரியைகள் கிரியைகளை காட்டிலும் வேறுபட்டது. அத மாதிரி வாயு மகாபூதம் அதனுடைய ஒரு விசேஷ நிலை, அந்த நிலைதான் இங்க இருக்கு. வாயு அதுக்கு தனி ஒரு நிலையை எடுத்துக்கிறது, அந்த நிலைதான் இங்க பிராணனா இருக்கு. அதனால தத்துவாந்தரம்னு சொல்லக்கூடாது, வேற தத்துவம்னு சொல்லவே கூடாது. அதனால இப்படி வந்துருந்தோம். இதுக்கு மூல காரணம் என்னன்னா, சிருஷ்டி வாக்கியங்கள்ல தனி தத்துவமாக சொல்லவே பண்ணல. அதனால பிராணவாயு அப்படின்னா இந்த முக்கிய பிராணம் சொல்றது. அதனால முக்கிய பிராணவாயு அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு வாயுத்வம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அதனாலதான் இந்த பிராணன் வந்து சொல்றோம். அதனால வாயுவை காட்டும் தனி திரவியம் இல்லை, வாயுனுடைய ஒரு நிலை தான் இது, வேற தத்துவங்களாவும் இது இருக்க முடியாது. அதனால வெளியில இருக்கிற வாயுவும் உள்ள இருக்கிற முக்கிய பிராணனும் ஒன்னும் சொல்லக்கூடாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேரிக்கலாம். ந பிராணோ வாயு மாத்திரம் சக பரிபடனாத் ந க்ரியா த்ரவ்யதோக்தே தேஜோவத்வா ந தத்வாந்தரம் அகணனத வாயுதா அனுச்சனாச்ச வாயுவானது பல தசைகள் எடுத்துக்கிறது நிலைகளை, அதுதான் இது பிராணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கோசரம் வாயுவே இது அப்படின்னு சொல்லலாமான்னு பார்த்தா அது கிடையாது. பிராணஹா வாயு மாத்திரம், வாயு மாத்திரம் சொல்ல முடியாது. என்ன சக பரிபடனாது, வாயுவோட சேர்ந்து இந்த ஸ்ருதியில படிக்கப்பட்டிருக்கு. ஏகஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியான் வரிசையா படிக்கப்பட்டிருக்கு. இப்படி படிக்கப்பட்டிருக்கிறதுனால பிராணன் தனி வாயு தனி அப்படின்னு வச்சுக்கோம். ஏதோ அதனுடைய ரூபம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதனால அந்த சுத்தியில வாயுவும் பிராணனும் தனித்தனியா படிக்கப்பட்டிருக்கிறதுனால சொல்லப்பட்டிருக்கிறதுனால வாயுவே பிராணன் சொல்லக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். சரி, பிராணன் கிரியைன்னு சொல்லாமோ, இந்த முக்கிய பிராணன வாயுனுடைய கிரியை அப்படின்னு சொல்லாமன்னு பார்த்தா அதுவும் புரியாது. ஏன்னா திரவிய தோப்பே திரவியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏகாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானிச்சே, அந்த மாதிரி கண் வாயு ஜோதி ஆபா பிருத்வின்னு இந்த மாதிரி திரவியங்களோடு சேர்ந்து படிக்கப்பட்டிருக்கிறதுனால அது திரவியமாகத்தான் இருக்கும். அதனால திரவியத்தே பிராணஹா கிரியானே திரவியத்தம் சொல்லப்பட்டதுனால பிராணனானது கிரியை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வாயுவோட கிரியை இல்லை. அது மட்டும் இல்ல, அகணனதா கணனம் அப்படின்னா எண்ணிக்கை, அந்த முக்கிய பிராணன தனி தத்துவமா சொல்லாமான்னு பார்த்தாக்க அதுவும் முடியாது. இன்னொன்னு கிரியையும் கவனம் பண்ணல, வாயுத்தமும் அதுக்கு மாறல. ஏன்னா நம்மளே பாக்குறோம் பிராண வாயுன்றது என் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு பெருமை சொல்றான்னு வச்சுக்கோங்க, என் மேல பண்ண என்ன சொல்றேன் மேல என்ன பண்ணதுக்கா காத்து அனடபோ அப்படின்னா, அப்ப என்ன சொல்றோம் பிராணவாயு அப்படின்னு தான் அதுக்கு பேர் சொல்லும். அதனால வாயுத்தம் அதுக்கு போகலையோன்னு சொல்லுவோம். அதனால அகணனத கணனம் பண்ணாததுனாலையும் வாயுதா அனுஜனாச்ச வாயுத்தம் போகாததுனாலையும் அதனால தேஜோவது தத்துவாந்தரம் பான தேஜஸ் மாதிரி வேற தத்துவம் இது அப்படின்றதும் கிடையாது. வேற சத்தம் சத்தம் சொல்லாமா இதுக்கு அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அதனால கிரியையும் இல்லை வேற தத்துவமும் இல்லை. அது மாதிரி வாயு மட்டுமே பிராணன் அப்படின்னு நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்னதான் சொல்ற அப்படின்னு கேட்டாத்து இந்த காரணத்தினால வாயுவும் இல்லை தத்துவாந்தரமும் இல்லை தேஜஸ் மாதிரி வேற ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்ல முடியல கிரீன்னு சொல்ல முடியல இப்படி எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுனால தஸ்மாத் வாதஹ கஞ்சித் விசேஷம். கஞ்சித் விசேஷம் ஏதோ ஒரு விசேஷத்தை அடைஞ்சிருக்கு விசேஷத்தை அடைஞ்சிருக்கு. பொதுவா வெளியில இருக்கிற வாயுன்னு ஒண்ணு கொள்ளியோ அது அது இருந்தாதான் என்னால் ஜீவிக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன் அது கிடையாது. பிராணன் அப்ப அது இருந்ததுன்னு சொல்லுவோங்க யாருமே சாகக்கூடாது எத்தனையோ பேர் செத்து போயிருக்கான்னு சொல்றோம். அவளுக்கு மனம் எப்படி வந்தது அவளுக்கு பிராணன் இல்ல பிராணன் உடம்புல இல்லாததுனால அவ இறந்துருச்சா அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ இது கணக்க வெளியில இருக்கிற வாயுனாலேயே நாம ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க யாருமே சாக முடியாது யாருமே சாக முடியாது. ஆனா அது இல்லை அதனால வெளியில இருக்கிற வாயுவானது இங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது அதுக்கு பிராணன் முக்கிய பிராணன் அப்படின்னு பேர் வந்துடுது அந்த நிலையை அடைஞ்சிருது. அதனால அந்த நிலையை அடைஞ்சிட்டோ கஞ்சித் விசேஷம் பிராப்திய அது எப்படின்னா கன ஜல கரகான் நியாயத்தா கனம் அப்படின்னாக்க மேகம்னு பேருது அத மாதிரி ஜலம் அப்படின்னா நமக்கு ஜலம் தெரியுது அப்புறம் கரகா அப்படின்னாக்கா பனிக்கட்டிக்கு பேர் பனிக்கட்டி ஒரே ஜலம்தான் மேகமாவும் மாறுறது பனிக்கட்டியாவும் மாறுறது உருகெடுத்து அல்லது வ்ருஷ்டியா மழையா பிஞ்செடுத்துன்னா ஜலம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரே ஜலத்துக்கு எத்தனை நடைகள் இருக்கு அத மாதிரி இங்கேயும் கரகா நியாயத்தக பிராப்திய ஒரு விசேஷ நிலையை அடைந்துள்ளது அடைஞ்சிட்டு தேகம் சக தேகத்துக்கு உள்ள உடம்புக்குள்ள விருத்தி பேதை இந்த இது சொன்னோம் வாயு வாயுனுடைய நிலைகள் தான் சொல்லிருக்கோம் பிராணன்றது வாயுனுடைய நிலை அது என்ன பண்றதுன்னா ஒரே பிராணன் தான் ஒரே வாயு பிராணனா நிலை அடைந்தது அந்த ஒரே பிராணன் அது பல நிலைகளை அடையிறது ஏன் அடையிறது அப்படின்னா அந்தந்த காரியம் இருக்கு அதுக்கு உடம்புக்குள்ள அதுக்கு காரியம் நிறைய இருக்கு பகுவித உபக்ரியா நிறைய உபகாரங்கள் இந்த பிராணன்றது நிறைய உபகாரங்கள் பிராணன் இருக்கவேதான் இந்திரியங்கள் தான் செயல்படுறது உடம்பு செயல்படுறது நம்ம புத்தி வேலை செய்யும் எல்லா காரியத்தையும் நம்மளால பண்ண முடியும் பிராணம் இருக்க வேண்டும். அதனாலதான் பிராணாதீன சொத்தாகத்தம் இவைகளுக்கு எல்லாம் பிராணம் இருந்தாத்தான் இவர்கள்லாம் சத்தையே இருத்தல்ங்கிறதே இல்லைன்னா வராது. அதனால பகுவித உபக்கிரியாக பலவிதமான உபகாரங்களை பண்ணி தாச வித்தியம் 10 விதமான நிலை அடையிறது வாயு அது பிராணங்கிற நிலை அடைந்தது அந்த பிராணனானது 10 விதமான நிலை அடைந்தது என்னென்ன பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் நாகம் கூர்மம் அப்புறம் கிருகரம் தேவதத்தன் தனஞ்சயம் இந்த மாதிரி பலவிதமான நிலைகளை இது அடைகிறது பல வழி பலவிதமான நிலைகள் தாச வித்தியம் சாதிச்சிருக்க 10 விதமான நிலைகள் இது வந்து சுவாரஸ்யம் இருக்கு மனசுக்கு 10 விதமான நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சவர்த்தி மனோவியபதிஷதே அப்படின்னு சாதிச்சிருக்க சூத்திரக்காரர் அத பாஷ்யக்காரர் பிரகதாரண்ய உபநிஷத்தை உதாகரிச்சு அதுல மனசுக்கு தீஹி ஹிரீஹி பீஹி இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லி பயம் தைரியம் இது மாதிரிலாம் இருக்கு பாருங்க, ஞானம் வெக்கம் இது மாதிரிலாம் இருக்கே, அதெல்லாம் சொல்லி சித்தம் அப்படின்லாம் இதெல்லாம் மனசனுடைய நிலைகள் அப்படின்னு பத்து விதமா சாதிச்சிருக்காரு. அதான் பஞ்சவர்த்திகின்னு தான் பிராணாபான ஞான உதானகமானு அஞ்சுதான் சூத்திரக்காரர் சாதிச்சிருக்காரு. ஆனால் சுவாமியோ என்ன பண்றக்காருனாக்க, இந்த சில சாஸ்திரங்கள் பிரமாணங்களை கொண்டு பத்து விதமா இருக்குது, இது பத்து விதம் அப்படின்ட்டு சாதிக்கிறார் சுவாமி. அது ஏன்னா பிராணோபான சமானஸ்தே உதான வியானோ ச வாயவஹ அப்படின்னு சொல்லிட்டு மேல ஹிருதி பிராணம், ஹதயத்துல பிராணன் இருக்கு, குதே அபானகா காத்து வழி விடுற மொழியோ அது வந்து கீழே இருக்கு, சமானோ நாபி சம்ஸ்திதஹ, சமானன்றது நாபியில இருக்கக்கூடியது, உதான கண்டதேசஸ்தஹ உதானங்கிறது கண்டம் தொண்ட இருக்கே அங்க இருக்கு, வியான சர்வசரீரக வியானங்கிற வாயுவோ பிராணனோ சர்வசரீரக அனைத்து உடம்புலயே அது சுத்தின் இருக்குது, எல்லா இடத்துலயும் இது பண்றது. அதனாலதான் நம்மளால கையை அசைக்க முடியுது, காலை அசைக்க முடியுது, சுலபமா நம்மளால உடம்பெல்லாம் வளைக்க முடியுது, ரப்பர் மாதிரி வளைக்கணும்ன்றமே, அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த வியானன்றது. அதுக்கப்புறம் நாகஷ்டகோர் மக்ரகரஹ தேவதத்தோ தனஞ்சய வாக்வாரே நா, சரி இதெல்லாம் நாகன்றது என்ன பண்றதுன்னா வாகிந்திரிய கொல்லியோ அந்த வாக்கு துவாரத்துல நுனியில நாகம்னு இருந்தது. அது மாதிரி கூர்மகா உண்மையிலே கண்ணு திறக்கிற பாருங்கோ அந்த சமயத்துல கூர்மன்றது இருக்குது. கிரகராச்சம் ஜேயம் கிரகரன்னு ஒரு வாயு பிராணன் இருக்கு, அதனால பசி தெரியுது, பசி தெரியுது. ஸ்ருதம் ஜேயம் தேவதத்தா விஜிரும்பணம் தேவதத்துனா தேவதத்துன்றதுனால ஒட்டாய வருது பாருங்க, ஒட்டாய வருதுன்னா தேவதத்துன்ற வாயுனால வராது. இப்படி இது பிராணனுடைய காரிய விசேஷங்கள்லாம் இருக்காது. இன்னொன்னு கொச்சிமணன் சுவாமி சாதிக்கிறார், இது வந்து பத்து தான் இங்க சொல்லியிருக்கு, ஆனா இன்னும் நிறைய சூக்ஷமான நிலைகள்லாம் இருக்கு, அதுக்கு யோசிச்சுட்டே பார்த்தா ஆராய்ச்சிட்டே பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம உடம்புல என்ன என்ன காரியங்கள்லாம் நடக்கிறதோ அது அத்தனைக்கும் எத்தனையோ பிராணனுடைய செயல்கள் தான் அது அது மாதிரி வருது. அதனால பல விருத்திகள் இருக்கு வாயுக்கு. ஆனா இதெல்லாம் யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணணும்னா முக்கியமான பிரதானமான காரியங்கள் எது அது பஞ்சவர்த்திகி அப்படின்றோம், பிராணாபானம் யான உதான சமானம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பஞ்சவர்த்தி அதுதான் பிரதானம், அதை கொண்டு சூத்திரகாரர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த இதுவே இல்லை. ஆகவே இந்த பிராணன்றது என்னதுன்னு வாயுவினுடைய ஒரு விசேஷ நிலை அதுதான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ந பிராணோ வாயு மாத்திரம் சக பரிபடனாத் ந க்ரியா த்ரவ்யதோக்தேஹே தேஜோவத்வா ந தத்வாந்தரம் அகணனதஹ வாயுதா அனுஜனாச்ச தஸ்மாத் வாதோ விசேஷம் கன ஜல கரகான்யாயதஹ ப்ராப்ய கஞ்சித் தேஹாந்தர்தாஷ வித்யம் பஜதி பஹுவிதோ சக்ரியோ வ்ருத்திபேதை கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.